ವಿದ್ಯಾಲಯ ಶ್ರೀಮನ್ಮಾತ್ಮನಾಥ್ರಾತ್ರಿಯ ಶ್ರೀ ಭಾತೇಂದ್ರ ಕಟಾಕ್ಷಾಖ್ಯಾತ್ಮಯೋಗಾಂಶಕ್ಕೆ ಶ್ರೀಮನ್ಮೋಹೇಂದ್ರಾಧೀಶ್ರಯಾಮ್ಯವಾಗೀಶ ಯೋಗೇಂದ್ರ ಅಯಾಚ ಬರುತ್ತೇನೆ ಬ್ರಹ್ಮಗಂಧ್ರಸ್ವತಂತ್ರಿ ತಸ್ಮೈ ವೇದಾಂತರೂಮ ವಿಶುದ್ಧ ವಿಜ್ಞಾನ ಜನಸ್ವರೂಪ ವಿಜ್ಞಾನ ವಿಶ್ರಾಮ ಬದ್ಧದೀಕ್ಷ ದಯಾನಿಧಿ ದಯಭೃತಾಂ ಶರಣ್ಯ ದೇವಂ ಹಯಗ್ರೀವಮಹಂ ಪ್ರಪದ್ಯೇ. ಎಲ್ಲರಿಗೂ ಅಡಿಯಲ್ಲಿ ಪ್ರಣಾಮ. ಪಾಕಿಂಚನ್ಯ ಅನನ್ಯಗತಿಕತ್ವಂ ಅಪ್ಪಡಿಂದ್ರ ತಲೆಪುರ உபன்யசிக்கும்படியாக ஒரு கட்டளை அரியணைக்கு இடப்பட்டது. ஸ்ரீமத் ராமாயணத்தை தழுவி ஆகிஞ்சன்யம் அனந்தகதிகத்வம் அப்படின்ற ஒரு கருத்து. ஸ்ரீமத் ராமாயணத்துல பெரியவாள் சாதித்தா போல எல்லா இடங்களிலும் எல்லா தர்மங்களையும் நம்மளால காண்பிக்க முடியும். ஏன்னா திருமலை நம்பிகளுடைய திருநட்சத்திரமா இருக்கிறபடினால அஷ்டாதச ரகசியங்களையும் ஸ்ரீமத் ராமாயணத்தை காட்டி கொடுக்கணும் அப்படின்றது ஒரு நிர்வாகமாக இருக்கிறபடினால இந்த ஆகிஞ்சன்யம் அனந்தகதிகத்வம் இது ரெண்டுத்தையும் நாம் ஆங்காங்கே பார்க்கணும். இந்த ஆகிஞ்சன்யம்னா என்ன, அனந்தகதிகத்வம்னா என்னன்ற பொதுவான ஒரு தர்மத்தை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு லட்சணம் அப்படின்னு சொல்லும் பொழுது இது யார் யார் இடத்துல எங்கெங்க பொருந்தி இருக்கிறது அப்படின்றத பார்க்கணும். சுவாமி தேசிகன் பல இடங்கள்ல இந்த ஆகிஞ்சன்யத்தையும் அனந்தகதிகத்வத்தையும் பார்க்கின்றனர். பக்தியாகவும் சக்தியபாவா அப்படின்னு பக்தி முதலானவைகளில் சக்தி அற்றவனாக இருக்கக்கூடியது. நமக்கு சக்தி இல்லை அப்படின்றது ஸ்பஷ்டம். அதுவும் பொதுவா பக்தியில சக்தி இல்லை. பக்தியில சக்தி இல்லை அப்படின்னா அதற்கான வகுக்கப்பட்ட அங்கங்கள் அங்கி இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தோன்றும். இப்ப நம்ம என்ன பண்ண முடியும் சுலபமா அப்படின்னா பிரபத்தி என்பது சுலபமான ஒரு உபாயமாக இருக்கணும். எம்பெருமானை அடைவதற்கு இரண்டு உபாயங்கள், ஒன்று பக்தி மற்றொன்று பிரபத்தி. பக்தியினால நம்ம அடைய முடியாது, ஏன்னா பக்தின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன் அது கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும், தைலதாராவ தவிச்சின்ன ஸ்மிருதி சந்ததி ரூபமான ஒரு பக்தி இந்த காலத்தில் எல்லாம் பண்ண முடியுமா? தைலதாராவ தவிச்சின்ன இந்த காலம் இன்றைய 2025 எப்பவோ சாதித்த விஷயம் இது. அப்பவே நம்ம அவரால் அன்னைக்கு வந்தது இருந்த பெரியவாறு மனசுல உத்தேசித்து இந்த மாதிரியான லட்சணங்களை சொல்லியிருக்கா. பக்திக்கு வரும் பொழுது தைலதாராவது அவிச்சிருந்த குறித்தி தந்தோம். இப்போ இந்த எண்ணெய கீழே சேர்த்தால் எப்படி இடைவிடாமல் போகுமோ இந்த காலத்து எண்ணம் கூட சொல்ல முடியாது, அதுலேயும் கலப்படம்லாம் இருக்கு. நம்ம வேணா இந்த வசோத்தாரம் பண்ற போல இந்த மதுவான சேர்த்துக்கலாம். இந்த மது வந்து கீழே சேர்க்கும் பொழுது எப்படி இடைவிடாமல் போயிட்டு இருமோ அதே மாதிரி இடைவிடாமல் பண்ணக்கூடியதான ஒரு பக்தியா இருக்கும். இடைவிடாமல் பண்ணக்கூடிய பக்தி அப்படின்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா எப்படி கஷ்டமா இருக்கும் என்றால் நல்ல காரியங்கள் பண்றதுன்றது ரொம்ப கஷ்டம். நல்ல காரியங்களை பண்ண விடாது நாம் பண்ணக்கூடிய நம்மிடத்துல இருக்கக்கூடிய கர்மாக்கள். அதுவும் புண்ணிய பலமிச்சந்தி புண்ணிய காரியங்கள் சொல்வந்தி புண்ணியத்துக்கான காரியங்களும் ஜனங்கள் செய்யவில்லை, ஆனால் புண்ணியத்துடைய பலனை விரும்புவார்கள். பாபத்து பலன் ஏற்றி பாபத்துடைய பலனை விரும்புவதே இல்லை, யாரும் விரும்ப மாட்டான் இது பாபத்துடைய பலன் அப்படின்னா. ஆனால் பாபம் குடும்பத்தி ஏற்றதா கஷ்டப்பட்டாலும் போய் முயற்சி செய்தாலும் பாபத்தை மட்டும் வாழ்ந்தாலும் புண்ணியத்தை மட்டும் வாங்கவே மாட்டேன். அப்படி இருக்கும்போது இந்த பக்தி என்பது இடைவிடாமல் இருப்பது என்பது கஷ்டமான ஒரு விஷயம். பக்தி பண்ண முடியாது, அப்ப எம்பெருமானை அடைய வேண்டும், வைகுந்தம் புகுவது மண்டவர் விதியே அப்படின்னு இருக்கு. இப்ப எம்பெருமானை அடைய வேண்டும், எப்படி அடையிறது? சுவாமி முன்னாடி சாதித்தா கூட பட்டசுவாமி சாதித்தா கூட அர்த்த பஞ்சக ஞானம் நமக்கு வேணும். அர்த்த பஞ்சக ஞானம் இருந்தால் நமக்கு இந்த ஆகிஞ்சன்யமும் அனந்தகதிகத்துவமும் கூடும் அப்படின்னு பெரியவாருடைய ஒரு அபிப்பிராயம். இந்த அர்த்த பஞ்சக ஞானம்னா ஐந்து விஷயங்கள் அவர் சாதித்தார். பிராப்திய பிரம்மணரூபம், பிராப்திய பிரத்யேகாத்மகா, பிராப்தி பலம், பிராப்தி விரோதி, பிராப்தி உபாயம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே காண்பித்தார். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பிராப்திய பிரம்மணரூபம்னா கூட தள்ளி இருக்கான். எப்ப நமக்கு ஆகிஞ்சன்யமும் அனந்தகதிகத்துவம் வரும் அப்படின்னால் இந்த பிராப்தி விரோதி எதுன்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். விரோதி ஸ்வரூபத்தை நன்றாக தெரிந்து கொண்டு அதிலிருந்து விலகி இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஆக்கிஞ்சன்யமும் அனந்தி கதிகத்துவம் வரும். எல்லாருக்குமே லோகத்துல ஆக்கிஞ்சன்யம் இருக்கு, எல்லாருக்குமே லோகத்துல அனந்தி கதிகத்துவம் இருக்கு. சாமானிய புருஷாலா இருந்தாலும் சரி, பக்தாலா இருந்தாலும் சரி, பிரபன்னாலா இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒரு சமயத்துல எம்பெருமான் திருவதியை பற்றிக் கொள்கிறோம். தேவதானந்தரங்களை போய் பற்றாமல் எம்பெருமான் சீமன் நாராயணன் மட்டும் பற்றிக் கொள்ளக்கூடிய தன்மையாவது எல்லாருக்குமே வரும். ஏன்னா நாமெல்லாம் மூடால் இல்லையே, நாமெல்லாம் நலாஜமான் இல்லையே, நாமெல்லாம் ஸ்ரீவைஷ்ணவாரா இருந்துருக்கும் போது நமக்கு வந்து நம்முடைய புத்தி அவ்வளவு சீக்கிரம் இறங்கி போகவே போகாது, மேல் நோக்கி தான் இருக்கும். ஆனால் மேல் நோக்கியே இருந்தாலும் கூட இந்த விரோதி ஸ்வரூபமானது நம் கண் முன்னாயே நிற்கிறபடினால நமக்கு புத்தி எப்படி இருக்கும்னால் பெருமாளே சாதித்தா போல ஆர்த்தோ ஜிக்னாசு அர்த்தார்த்தி ஞானித்து பரதரிசவர். ஒண்ணு ஆர்த்தனா இருக்கும், இல்ல ஜிக்னாசுவா இருக்கும், இல்ல அர்த்தார்த்தியா இருக்கும். ஞானியா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால்தான் வாசுதேவ சர்வமிதி அப்படின்னு பெருமாளே சொன்னார். என்ன வரும் வாசுதேவ சர்வமிதின்ற எண்ணம் இருக்கு. அந்த எண்ணம் எப்ப வரும் அப்படின்னா இந்த ஆக்கிஞ்சன்யம் இந்த அனந்திய கதிகத்தம் இது ரெண்டும் நம் மனசுல குடிகொண்டு இருந்தால் வாசுதேவ சர்வமிதி. அப்ப அது சுலபமா இருக்குமா? சாதாரணமாக நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம் தான் இது. வாசுதேவ சர்வமிதி நினைக்கிறது ஒரு கட்டமா அப்படின்னால் கர்மாக்கள் இருக்கே அது நம்மளை நினைக்கவே விடாது அவ்வளவு சீக்கிரம். கர்மாக்கள் என்ன பண்ணும், நமக்கு எந்த விஷயமானது பிரியதமா இருக்கோ அந்த விஷயத்தின் மேல புத்தி போகும். மாத்திரை ரொம்ப கஷ்டக்கிறது, அந்த மாத்திரையை சாப்பிட்டால் உடம்பு சரியாகும். எத்தனை தான் நம்மளால மாத்திரையை சாப்பிட முடியும், ரொம்ப கசப்பான பொருட்களா இருக்கக்கூடியது நமக்கு நல்லதை தரும், ரொம்ப இனிப்பான பொருட்களா இருக்கக்கூடியது நமக்கு கஷ்டத்தை மட்டுமே தெரியும். ஆனால் புத்தி எப்படி போறது? யாருக்குதான் ஆசை இல்லை? லோகத்துல எல்லாருக்கும் ஆசை இருக்கு, ஆசை இல்லாதவங்க கிடையவே கிடையாது. ஒரு எலும்புக்கு கூட ஆசை இருக்கு. ஆனால் எப்படி ஆசை இருக்கணும்னா எம்பெருமான் திருவடி வாரத்தை பற்றி கொள்வது எப்படி அப்படின்ற விஷயத்துல தேவம் அயந்திரியம் அகம் பிரபத்தி அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. இதெல்லாம் சுலபமா நடக்கிற விஷயம் தானே, ஆசை தானே. இந்த ஆசை எல்லாம் லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நமக்கு வேண்டிய வார்த்தை இல்லை, எல்லாருக்கும் இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஆசை எம்பெருமான் கண்ணனிடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. அந்த ஆசை நிலைத்து இருக்காது. லோகத்தில் இருக்கக்கூடிய ஆசை என்பது சாதாரணமா சாமான்யமா நாம பண்ணக்கூடிய இச்சை என்பது லோகத்தில் எல்லார் மேலே இருக்கக்கூடியது, சாமான்யமா இருக்கக்கூடியது. இன்றைய தேதியில இருக்கும், நாளைய தேதியில ஏதோ வைபரீத்தியம் வரும், உடனே புத்தி மாறி போயிடும். சுவாமி சத்தாயித்தார் இல்லையா, சத்ருக்னன் விஷயமாக சத்ருக்னோ நித்திய சத்ருக்னா நீத பிரீத்தி குலத்துக்காக, அதுவும் நித்திய சத்ருக்னாக இருக்கக்கூடியவன் எப்ப முடியும்? எனக்குள்ள இருக்கக்கூடிய இந்திரியங்கள் ஏகாதச இந்திரியங்கள், அந்த இந்திரியங்கள் எல்லாத்தையும் நான் கட்டுப்படுத்தினேன்னா என்னால சுலபமாக இந்த ஆக்கிஞ்சன்யத்தையும் அனந்த கதிகத்துவத்தையும் கொண்டு வர முடியும். அப்ப பிராப்தி விரோதி சொரூபம் ஆழ்வார் சொல்றாரு இல்லையா, ஆவி திகைக்க ஐவர் குமைக்கும் சிற்றின்பம். லோகத்துல புத்தி எப்படி போறது? சிற்றின்பம் எதெல்லாம் இருக்கோ அந்த விஷயத்துல புத்தி போடுறதோ பேரின்பமாக இருக்கக்கூடிய விஷயத்துல புத்தி போகல. ஏன்னா ஆழ்வாரை சொல்லும் பொழுது கண்ட சதில் கண்டொழிந்தேன்ற. அப்போ எப்ப கண்ட சதில் கண்டொழிந்தேன்? ஒன்றொழியா திருமகளும் நீயுமே நிலா நிற்ப, எப்ப பிராட்டியோடு சேர்ந்து உன்னை சேவிக்கின்றனோ அப்பொழுது என்னுடைய பாபங்கள் எல்லாம் கலைந்து. யார் பண்றா? புருஷகார பூர்த்தியாக இருக்கக்கூடிய பிராட்டி என்னுடைய பாபங்கள் எல்லாத்தையும் கலைக்கிறார். என்னுடைய பாபங்கள் எல்லாத்தையும் தொலைத்த உடனே எனக்கு கிருஷ்ணே பக்தி பிரஜாயத்தே, கிருஷ்ண நேரத்துல ஒரு பக்தியானது உண்டாது. எப்போ? ஜென்மாந்திர தகத்திலேது தபோத்தியான சமாதிபி. நேற்றுக்கு நான் புண்ணியம் பண்ணி இன்னைக்கு எனக்கு கிருஷ்ண நேரத்துல பக்தி வந்துள்ள ஜென்மாந்திர சகசிரேசு தபோ தியான சமாதிபி. நராணாம் சீன பாப்பானாம் கிருஷ்ணே பக்தி பிரஜாயிதே. நராணாம் சீன பாப்பானாம், யாருக்கு பாப்பத்துடைய அளவு குறையிறதோ, அடியோட நீங்கள் சொல்லல, யாருக்கு அளவு துடி குறையிறதோ அவ்வாறு உடனே கிருஷ்ண நேரத்துல பக்தி கொஞ்சம் ஏற்படும். பெருமாள் காண்பிக்கிறான் இந்த மார்க்கத்துல போகாதே, இந்த மார்க்கத்துல போ அப்படின்னு பெருமாள் காண்பிக்கிறான். காற்கால காணி பாப்பா சொன்னாரு இல்லையா, பிரம்மாவை சிருஷ்டிக்கிறார், பிரம்மாவை சிருஷ்டித்து இந்த லோகத்தை மொத்தத்தையும் வழிநடத்தி செல்லக்கூடியதான ஒரு சக்தியை கொடுக்கிறார். அன்று இவ் உலகினையாக்கி அருள் நூல் விரித்து நின்று தன் நீர் புகழ் திருவேங்கர மாவளை தேவி பின்னும். அப்போ அன்று இவ் உலகினாக்கு பல உபகாரங்களை பெருமாள் பண்ணிட்டு இருக்கார். சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், எத்தனையோ உபகாரங்கள் இருக்கு, அத்தனை உபகாரங்கள்ல முதல்ல பண்ண உபகாரம் தான் அன்று இவ் உலகினை ஆக்கி. அதனால்தான் நாச்சியார் சொல்லும் பொழுது பையத்து வாழ்வீர்கள் அப்படின்னே காண்பித்தார். இந்த லோகத்துல வாழறதுன்றது அவ்வளவு ஒரு சிறப்பான விஷயம். எப்ப வரும் அப்படின்னு கேட்டால் நம் புத்தி எம்பெருமான் திருவடி வாரத்துல பிரீத்தியோடு இருக்கும் பொழுது வரும். இது ஆச்சிஞ்சன்யம். பக்தி முதலான கை முதல் இல்லாமை, பக்தியாதோ சத்யபாவா, பக்தி முதலான கை முதல் இல்லாமை. கை முதல்னா ஒரு கேபிட்டல் அமௌண்ட் என்கிட்ட இருக்கும் இல்லையோ, அது இருந்தா நான் திருமணம் தெரிஞ்சே பார்க்க மாட்டேன். என்னிடத்துல ஒரு சக்தி இருக்குன்னா நான் போய் ஏன் வந்து அந்த ஜோதி கிளம்பி அப்படின்னாலும் நானே அவன் திருவடியை பற்றி கொள்ளணும், எனக்கு அவசியமே இல்லை, அவன் தேவையே எனக்கு இல்லைன்னு ஆயிடும். அப்போ பக்தி என்னால தொடர்ச்சியா பண்ண முடியல, பக்தி தொடர்ச்சியா பண்ண முடியல, தடங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. எப்படி தடங்கள் வரும்? ஆவித்திகைக்கு ஐவர்க்குமைக்கும் சிற்றின்பம், முன்னேர் ஞானம் படைத்த என் முகில்வண்ணனை, அன்னால் நீ தந்த ஆக்கையும் வழிவுடன்றேன். எனக்கு புத்தி இருக்கு, நான் பாட்டு போயிட்டே இருக்கேன், எங்க போனதும் அங்க போயிட்டு இருக்கேன். ஆனால் நடுவுல இந்த சரீரம் இருக்கு, என்ன பின்வாங்கி இழுத்துட்டு போறது? எப்படி ஆஞ்சநேய சுவாமிய அவன் இழுத்தாலோ, நேர பிடிச்சு இழுத்தாலோ சமுதிரத்தை கடக்கும் பொழுது, அந்த மாதிரி என் சரீரம் என்னை பின்னோக்கியே இழுத்து போது நான் நினைக்கிறேன் முன்னோக்கி போகணும்னு நினைக்கிறேன். கௌசிகி உபநிஷத்து ஒரு உபநிஷத்து, அது ஒரு வாக்கியம் இருக்கு, ஏசையேவ சாது கர்ம காரியத்தி எமேபியோ லோகேபியோ உன்னிச்சதி, எவனொருவன் நல்ல காரியங்களை செய்கிறானோ அல்லது நல்ல காரியங்களை செய்யும்படி செய்து வைக்கிறானோ அவனை மேல் நோக்கியே அழைத்துட்டு போகிறான் பெருமாள் அப்படின்னு. அப்ப நல்ல காரியம் பண்ணணும், நல்ல காரியம் பண்ணணும்ங்கிற எண்ணமாவது எனக்கு வரணும். இந்த ரெண்டு எண்ணம் வந்ததுன்னா பெருமாள் அவன் என்னை பார்த்துக் கொள்வான். ஏன்னா எத்தனை எவ்வளவோ அபகாரம் பண்ணியிருந்தாலும் கூட நஸ்மரத்தி அபகாரானம் சதமத்தி ஏகவத்தியம், என்னென்ன அபகாரங்கள் பண்ணியிருந்தாலும் கூட அது எதுவுமே பொருட்படுத்தாமல் பெருமாள் நாம ஏதாவது ஒரு உபகாரம் பண்றோமா அப்படின்னு பெருமாள் பார்க்கின்றான். இப்ப ஆகிஞ்சன்யம் எங்க வந்தது? ராமாயணத்துல இருக்கு ஆகிஞ்சன்யம். எப்படி காண்பிக்கிறான்? விபீஷணன் காண்பிக்கிறான். பல இடங்களை நம்மளால காட்ட முடியும், விபீஷணன் ரொம்ப அழகா காண்பிக்கிறான். ஒரு பாகவதனாக இருக்கக்கூடியவன் ஒரு பகவானிடத்துல ஆகிஞ்சன்யத்தை காட்டுறானோ இல்லையோ, ஆனால் மற்றொரு பாகவதனிடத்துல ஆகிஞ்சன்யத்தை கண்டிப்பாக காட்டுவான். ஏன்னா வேதம் வல்லாரை கொண்டு விண்ணோர் திருப்பாலம் பணிந்து, அப்போ வேதம் வல்லாரை கொண்டு நாம நமக்கு நாலு பேர் கூட இருக்கணும். ஆனாதான் விபீஷன் விசேஷம் சொல்லும் கொள்வோம், உட்பமாக கதா பாணிகி சதுர்பி சக ராட்சதைகி, உட்பமாக கதா பாணிகி துவாந்து திக் குலபாசனம் அப்படின்னு சொல்றார் ராவணன் விபீஷனை பார்த்து. என் குலத்தையே கெடுக்க வந்த நாசகாரணி. இப்போ இந்த வார்த்தையை கேட்ட உடனே இப்போ அண்ணா விட்டுட்டு பிரிஞ்சு போகணும், அண்ணா விட்டுட்டு பிரிஞ்சு போனா எப்படி போனோம்? இங்கேயிருந்து கிளம்பணும்னா இத்தனை நாள் இருந்துட்டு வெளியில போனா அவ பெயர் என்பது விபீஷணாழ்வாருக்கு ஏற்படும், அது இல்லாத வெளியில போகணும், எப்படி போறது? பதிகதாம் தாசரத்தாய மைத்திரி, கொண்டு போய் தாசரத்தின் இடத்துல மைத்திரியை கொடுத்துருன்னு சொல்லியாச்சு. அப்படி சொன்ன பிறகும் ராவணன் பல காரணங்களை சொன்னான், இப்ப எவ்வளவோ சொல்லிட்டே இருந்தால் இல்ல எனக்கு நீ பண்றது பிடிக்கல நான் வெளியில போறேன்னா அது சுயநலமா போயிடும். அப்ப எப்ப வெளியில போனோம்? சுவாம்சதி குலபாசனம்னு சொன்ன உடனே இந்த குலத்தை கெடுக்க வந்தவொடனே நான் விலகி கொள்கிறேன் அப்படின்னு விலக போனோம். விலகி போனால் உட்பாத்த கதாபாணி சதுர்பி தர ராட்சசி அந்தரிச்ச கதாஸ்திரீமான் அப்படின்னா வாழ்க்கை பகவான். இப்ப ஆக்கிஞ்சன்யம் அனந்த கதிகத்துவம் ரெண்டும் வருது, யாருக்கு? விபீஷணாழ்வாருக்கு வருது. எப்படி வந்ததுன்னு நமக்கு தெரியும். ஆனால் வால்மீகி பகவான் அந்தரிக்ஷ கத ஸ்ரீமான் அப்படின்னு சொன்னார். அந்தரிக்ஷ கதா அது உட்பாக மேல் நோக்கி கிளம்ப ஆரம்பிச்சுதான், மேல் நோக்கி கிளம்ப ஆரம்பிச்சபடினால இனி அவனுக்கு நிபபாதம் அப்படின்றது கிடையாது. அப்ப எப்ப ஸ்ரீமானாக மாறும்? நற்செல்வம் தங்காய் அப்படின்னு சொல்றான். நற்செல்வம்னா என்ன? ராமாயணத்து ஆரம்பத்தையே வருது இல்லையா, லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னா அப்படின்னு. லக்ஷ்மி சம்பன்னா லக்ஷ்மி இருக்கணும், கையில சம்பத் இருக்கணும். அந்த சம்பத்தி யாருக்கிட்ட இருக்கு? ஸ்ரீமானான விபீஷண ஆழ்வார்கிட்ட இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட விபீஷண ஆழ்வார்கிட்ட இந்த ஆகிஞ்சன்யம் இருக்கு. அனந்த கதிகத்துவத்தை எப்ப காண்பிக்கிறார்னா சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனி, சர்வலோக சரண்யனாக இருக்கக்கூடியவன் சாட்சாத் ராமபிரான். எதி ஜீவித்தும் இச்சதின்னு அண்ணா கிட்ட பிராட்டி. அப்ப ராவன் நிறத்தில் சொல்லும் போது எது ஜீவிதம் இச்சதி, விதித சகி தர்மஜா சரணாகத்தை வர்த்தனா, விதித சகி தர்மஜா தர்மத்துக்காகவே இருக்கக்கூடியவன் என்பதுவான். அவன் நம்மை ரட்சிப்பான், அவன் நம்மளை ரட்சிக்கிறான்னா வேற யாருடைய ஒரு ஒத்தாசையும் தேவையே இல்லை. பொய் லட்சத்தை ரட்சகைக்கு மஞ்சேகி, பொய்கா லட்சத்தை ரட்சகைக்கு மஞ்சேகி, இது நிச்சித தீகி சிறையாமி நித்தியம் இவரே வேகவதி தட்டாசிரியம். அப்போ பொய்லட்சத்து ரட்சத்தை கிமஞ்சேகி, நீ என்னை காப்பாற்றலன்னு இருந்தால் என்னக்கு வேற யாருடைய ஒத்தாசையும் தேவையில்லை. நீயே என்னை காப்பாற்றாமல் விட்டால் அப்பொழுது எனக்கு அவருடைய ஒத்தாசையும் தேவையில்லை. ஏன் உன்னாலேயே என்னை ரட்சிக்க முடியாத பொழுது மற்றவர்களால் எப்படி ரட்சிக்க முடியும்? கண்டிப்பா முடியாது. அப்போ என்னை ரட்சிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு உன்னிடத்திலே இருக்கிறது. ஒன்றே புலமென்று உணர்ந்தவர் காட்ட அன்றே அடைக்கலம் தந்தனம் அத்திகிரி திருமால். அப்போ சுவாமி தேசிகன் சொல்றார், ஒன்றே புகலிடம், புகழொன்று இல்ல அடியன், புகழொன்று இல்லை, அடைக்கலம் என்பது வேறு ஒரு இடத்துல இல்லை. நாராயணனே நமக்கே படைத்திருவான், வேற யாரிடத்தையும் போய் கேட்க முடியாது. என்ன எப்படி கேட்க முடியும்? சாட்சாத் எம்பெருமான் திருவடி வாரத்தில் பிரார்த்திக்கக்கூடிய ஒரு விஷயம். வேறு ஒரு கத்தியில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நான்ய பந்தா கத்தின்னு வேறு ஒரு கத்தி இருந்தால் அந்த கத்தியை நோக்கி நான் செல்வேன். ஆனா வேறொரு கத்தின்றது இல்லாதபடியினால எம்பெருமான் திருவடியை நான் பற்றிக் கொள்கிறேன். பொய் பிரவர்த்தே மமக்கின் பிரயாசை, பொய்ய பிரவர்த்தே மமக்கின் பிரயாசைன்னு அவன் பிரவர்த்தித்தான் எனக்கு அனன்ய கதிகத்துவம் தானா தோன்றது. அவன் பிரவர்த்திக்கல இதனத்தில் அனன்ய கதிகத்துவம் இல்லை. அதனால மறுபடியும் அதை பெறுவதற்காக நான் உபாயத்தை பண்ணியே ஆகணும் அப்படின்னு இந்த ஆத்தீஞ்சன்யத்தை பற்றியும் அனன்ய கதிகத்துவத்தை பற்றியும் பெரியோர்கள் சாதித்திருக்கிறார்கள். இதோடு நான் பூர்த்தி பண்ணுகிறேன். அடுத்தபடியாக சொல்லிடுமா, டாக்டர் கே டி பி ராவணன் சுவாமி அடுத்ததாக உபன்யசிப்பார். அவருடைய தலைப்பு